ఉపవీతినముద్భవండవంతం ప్రజగత్పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత సాప్తవాగమీడే శిఖజా శేఖరిణం పతిం యతీనాం. అసు గురు పరంపరాయే నమః. ఇది పర్యంతం అంజు అధికరణంగా ఆయిరుకు ఇదుల ఇంకేందు కిళంబి ఇరంగి వరద పత్తి పేసిండు ఇరుకుం. இறங்கி வரத்த பத்தி பேசுச்சே, போன அதிகரணங்கள்லாம் என்னென்ன செய்யச்சோம்? ஆகாசம், வாயு, தூமம், மழை, மேகம், அப்ரம், மேகம், அது மாதிரி விருஷ்டி அப்படின்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் சொல்லச்சே அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, சில மாஷாதி ஜாயந்தே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதாவது இவன் வந்து மழை பெய்யறது, மழை பெய்யச்ச பூமியில வந்து விழருது. பூமியில வந்து விழற சமயத்துல அந்த ஜனங்கள் தான் மழை பெய்ய தீர்த்தம் இருக்கு பாருங்க, அதுதான் தானியங்களா மாறுறது. இப்ப இந்த மழையில இவன் தான் இருக்கான், மழையில இவன் தான் இருக்கான். இவன் தான் இருக்கிறதுனால இந்த அங்கேருந்து இறங்கி வர ஜீவன் தான் தேயிக விரீஹி யவா கோஷதி வனஸ்பதயா திலமாஷா ஜாயந்தே அப்படின்னு அங்க வருது. இந்த விரீஹி யவாஹா அப்படின்னு இருக்கு, நெல்லா மாறுறான், யவ தானியம், விரீஹி தானியம், இந்த மாதிரி தானியங்களாக ஜாயந்தே உற்பத்தி ஆகிறான் அப்படின்னு தானே இங்க இருக்கு. அதனால இந்த எள்ளு உளுந்து அப்படின்னா பிறக்கின்றன, இந்த ஜலங்கள் தான் பிறக்கின்றன இருக்கு. அப்ப ஜீவன் தான் இதே மாதிரியாக உற்பத்தி ஆகிறான் அப்படின்னு இருக்கு. இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி ஆகாசமா மாறினான், வாயுவா மாறினான், தூமமா மாறினான்லாம் சொன்னோம் இல்லையோ. அங்க என்ன சொன்னோம்? அங்க சாதிருஷ்யம்தான், ஆகாசத்தினுடைய தன்மையை அடைகிறான், அந்த அது ஆகாசம் மாதிரி ஆயிடும் அப்படின்னு தான் அங்க சொன்னோம். ஏன் அப்படின்னாக்க அங்க அனுபவிக்க வேண்டிய கர்மா எதுவும் இல்லை, அதனால ஆகாசமாவே மாறல, ஆகாசத்தை சரீரமாக உடையவனாக மாறல அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அங்க ஜாயந்தேன்னு பதம் இல்லை, அங்க பவதி அப்படின்றது பவதி பவதின்னு இருக்கிறது வந்து ஜாயத்தே ஜாயந்தே அப்படின்லாம் இல்ல, உற்பத்தி ஆகின்றன அப்படின்னுட்டு அங்க பதம் இல்ல. அதனால இப்ப என்ன அதுனாக்கா இந்த ஜீவனானவன் இங்க ஜாயந்தேன்னு ஸ்பஷ்டமா இருக்கே, தானியங்களாக இவன் பிறக்கின்றான் அப்படின்னு தான் அர்த்தம் வருது. தானியங்களாக பிறக்கின்றான் சொன்னாக்கா என்ன அர்த்தம்? தேவோ ஜாயத்தே, மனுஷியோ ஜாயத்தே, லோகத்துல சொல்றோம். தேவதத்தன் பிறந்தான், மனுஷன் பிறந்தான், மிருகம் பிறந்ததுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த உடம்பை உடைய ஒரு ஜீவன் பிறந்திருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம் சொல்றோம். அதே மாதிரி இதோ இந்த உடம்பு நெல்லு உடம்பா, நெல்லை உடம்பாக உடைய ஜீவன் பிறக்கிறான், யவதானியங்களை உடம்பாக உடைய ஜீவன் பிறக்கிறான், மரங்களை சரீரமாக உடைய ஜீவன் பிறக்கிறான் அப்படிதான் அர்த்தம் சொல்லணும். அல்லது அதெல்லாம் கிடையாது, யாரோ இந்த தாவரங்கள்ல கூட அதிர்ஷ்டான தேவத்தை இருக்கு, அது ஒரு ஜீவன், அந்த ஜீவன் உள்ள இருந்து அதுல இவன் ஒட்டின் இருக்கான்னு சொல்றதா? எப்படி இது? இங்க சந்தேகம் இதான், இந்த தானியங்களை சரீரமாக உடைய ஜீவன் பிறக்கிறான்னு சொல்லணுமா, அல்லது யாரோ ஒரு ஜீவன் அதுல அதிர்ஷ்டான தேவத்தையா இருக்கான், அதுல இவன் ஒட்டின் இருக்கான், மேலேந்து வரவன் ஒட்டின் இருக்கான் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்ட்டு கேள்வி வருது. அதற்கு பூர்வபக்ஷம் இங்க ஜாயந்தே அப்படின்னு இருக்கு, ஜாயந்தேன்னா பிறக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அதனால பிறப்புன்னா என்ன அர்த்தம்? இப்ப சொன்னமே தேவோ ஜாயதே மனுஷோ ஜாயதேன்னு சொல்ற மாதிரி இந்த உடம்போட கூடவன் பிறக்கிறான் தான் அர்த்தம் வரும். அதனால இந்த தானியங்களை சரீரமாக உடைய இந்த ஜீவராசிகள் எல்லாம் பிறக்கிறது. அதனால இங்கேருந்து கிளம்பினா சொர்க்கலோகத்துக்கு போனா, அங்க அமிர்தமயமான தேகத்தை அடைந்தான், அங்கிருந்து திரும்ப ஆரம்பிச்சான், திரும்பி மேகமா மாறினா, மேகமா மாறி மழையா மாறினா, மழையா மாறி இப்ப தானியங்களா மாறிட்டான், பிறந்துட்டான் அப்படின்னா அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். சித்தாந்தமும் அத மாதிரி கிடையாது, அத மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, இங்க வந்து அனுபவிக்க வேண்டிய கர்மா எதுவும் இல்லை. நேத்தியா சொன்னோம், கர்மா எப்ப பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறதுனாக்க, எப்ப ஒரு ஜீவன் ஒரு ஸ்திரீனுடைய தாயாருடைய கர்ப்பத்துல போய் உட்கார்ந்துட்டு பிண்டாகிருதியா மாற ஆரம்பிக்கிறானோ, அப்பதான் சரீரகதமான விஷயங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு குழந்தையா எப்ப பிறக்கிறானோ, பூமி ஸ்பர்ஷம் வருதோ, அப்பதான் கர்ம பலன்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அதனால இந்த சரீரத்தை அடையிறதுன்றது எப்பன்னா கர்ம பலன்களை அனுபவிக்கிறதுதான். அதனால இந்த நெல்லு சரீரமா, நெல்லை சரீரமாக உடைய ஜீவன் பிறக்கிறான் அது மாதிரிலாம் கிடையாதுங்க. அத மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. வேற என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, யாரோ ஒரு ஜீவன் இந்த நெல்லுக்கு அதிஷ்டாத்திர தேவத்தையா இருக்கான், அதனை இவன் ஒட்டின் இருக்கான், வெறும் சம்சேஷம் சேர்க்கை மாத்திரம்தான் அப்படின்னு சித்தாந்தம் சொல்ல போறோம். இதுல பெரிய விசாரம் பண்ற எல்லா வேதாந்திகளும் பண்றது. இங்க வந்து கர்மா இல்ல, அனுபவிக்க வேண்டிய கர்மா இல்ல, நாம் அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன் இல்லாததுனால, அந்த கர்ம பலன் இல்ல, அதனால நாம வந்து இத சரீரமாக உடையவனாக நாம பிறக்கல அப்படின்னு சித்தாந்தம் சொல்றோம். அதற்கு ஃபாங்கியன் இப்ப கேள்வி கேட்கறான், ஒரு பிரமாணம் ஒண்ணு சொல்ற, சரீரதைஹி கர்மதோஷைஹி யாதி ஸ்தாவரதாம் நரக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சரீரதைஹி கர்மதோஷைஹி, இந்த நாம இந்த உடம்பெல்லாம் சொல்லியோ, இந்த உடம்புல வர்ற தோஷங்கள்லாம் இருக்கும், கர்மதோஷம், இதனாலதான் இந்த மனிதனானவன் ஸ்தாவரதாம் யாதி, ஒரு செடி கொடிகளா அவன் பிறக்கிறான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இப்ப நாங்க பாபம் பண்ணலையே நினைச்சுக்கோங்களேன், நான் ஏன் வந்து செடி கொடியா நான் பிறக்க போறேன், ஏதோ நான் பாவம் பண்றேன், பாவம் பண்றதுனாலதான் இந்த செடி கொடிகளாக தானியங்களாக எல்லாம் பிறக்கிறேன், இல்லாத போனா அது கிடையாது. அதனால ஏதோ நம்ம பாபம் பண்றோம், இந்த பாபம் பண்ணவேதான் இந்த பாப சம்பந்தத்தினால சரீரத்தெல்லாம் நாம அடையறோம் அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. சரி, இந்த மாதிரி நம்ம பண்ற பாபம், அந்த பாபத்தினாலதான் சரீரமா அடைய ஸ்தாவர சரீரத்தை அடையறோம், இந்த மாதிரி மரமா வர்றோம் அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா, என்ன பாவம் பண்ண சொல்லு, என்ன கர்மான பண்ணினேன், ஏன்னா நான் ஒரு கர்மாவை அனுஷ்டிச்சேன், சொர்க்கத்தை போய் அனுபவிக்கிறேன், அத மாதிரி ஏதாவது கர்மா சொல்லணுமோ இல்லையோ, அதுக்கு என்ன சமாதானம் சொல்றது, அதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டாக்க, சாங்கியன் என்ன சொல்றான், நீ வந்து ஒரு யாகம் பண்ற, யாகம் பண்ணினேன்னாக்க சொர்க்கத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்கோசரம் தானே யாகம் பண்ண, அத ஒத்துக்கிறோம். ஆனால் சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னுட்டு யாகம் பண்ணின, அத பண்ற, ஆனால் அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறதும் யாகம் பண்ணியோ, அந்த யாகத்துல நீ ஒரு தவறு பண்ற, என்ன தவறு தெரியுமா, ஒரு மிருகம் அந்த ஆட்டை அடிச்சு நீ வந்து யாகம் பண்ற, அக்னி சோமியம் பசுமால பேச அப்படின்னு யாகம், அக்னி சோமன் இந்த ரெண்டு தேவதையை உடைய பசு ஆடு அகர்த்தி அது சாஸ்திரியமா வெட்டும், அதுல இருந்து அதனுடைய ஹிருதயம் அத மாதிரி வப்பான்னு ஒரு பாகம் அதெல்லாம் எடுத்து ஹோமம் பண்ணி யாகத்தை முடிக்கணும் அப்படின்னு அங்க சொல்றக்கு, அப்படி இருக்கிறதுனால இந்த யாகத்தை பண்றது புண்ணியம். ஆனால் அந்த பசுவை அடிக்கிற மொழியோ ஆட்டை அடிக்கிற மொழியோ அது வதம். அது அந்த ஆட்டை அடைக்க அடிச்சு கொண்டு யாகம் பண்றதுனால அது மகா பாபம். அந்த பாபம் இருக்கிறதுனால அதனுடைய பலன் தான் இந்த மாதிரி தானியமா வர்றதுன்றது. தாவரமா பிறக்கிறது, மரமா பிறக்கிறது, இதெல்லாம் யாகம் பண்ணின யாகம் பண்ணிச்ச சொர்க்கத்தை குறிச்சு யாகம் பண்ணா அது சொர்க்கத்துக்கோசம். அதுல ஒரு பெரிய தப்பு என்ன நடக்கிறதுன்னா ஒரு ஆட்டை அடிச்சு பண்றதுன்றது. வெள்ள ஆடுன்றா, செம்மறி ஆடுன்றா, ஒண்ணு அதை அடிச்சு யாகம் பண்றது. அந்த யாகம் பண்ணினாக்க அத மிருகவதம். அது ஏன்னா நஹிம்சியா சர்வாபூதானி அப்படின்னு தர்மசாஸ்திரம். எந்த ஒரு பிராணிக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது, வாக்குனால கூட ஹிம்சை பண்ணக்கூடாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. சாந்தோக்கியோடு சொல்றது அப்பா வெச்சுட்டான், அப்பா வெச்சுட்டோம்னு அவனுக்கு என்ன தெரியுமா பேரு? பித்ருஹா, அப்பாவை மரணித்தவன், கொண்டுட்டான் அவன் அப்படின்னு பேரு. அம்மாவை வெச்சுட்டான் துச்சமா ஒருத்தன், அவனுக்கு மாத்ருகா சுசுருகா இப்படி வரிசையா சிலுன்னு வருது. அது வெஸ்ஸா கூட அவனை கொன்னவன் சொல்றது, என்ன பண்ணவன். அதனால நஹிம்சியா சர்வாபூதானி தர்மசாஸ்திரம், அஹிம்சா பரமோ தர்மா அப்படின்னு சொல்றான் அது. அத மாதிரி அஷ்டவிதமான புஷ்பங்கள் சொல்லிச்ச அஹிம்சா பிரதமம் புஷ்பம். முதல் புஷ்பம் அஹிம்சை தான். புஷ்பம் இந்திரிய நிகிரக வரிசையா சொல்றது. பெருமானுக்கு பிடிச்ச புஷ்பங்களா இதெல்லாம். யாருக்கும் ஹிம்சை பண்ணாம இருக்கிறது முதல் புஷ்பம். புறநடக்கம் அப்படிங்கிறது ரெண்டாவது புஷ்பம். அப்புறம் தயா புஷ்பம், சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம், விதேகதா பொறுமையா இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய இருக்கு, இத்தனை புஷ்பங்கள். அதுல அஹிம்சா பிரதமம் புஷ்பம், ஹிம்சை பண்ணாம இருக்கிறது தான் முதல் புஷ்பம். அஹிம்சா பரமோ தர்மஹ, மனசுனால கூட கெடுதல் நினைக்க கூடாது அப்படின்லாம் தர்மசாஸ்திரம் இருக்குதே. யாரையுமே யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாதுன்னா தர்மசாஸ்திரம் இருக்கோ இல்லையோ. அதனால யாருக்கும் கெடுதல் பண்ணாம இருக்கணும். இப்போ ஒரு ஆட்டை அடிச்சு யாகம் பண்ணாக்க அது எவ்வளவு பெரிய ஹிம்சை. அந்த மாதிரி ஹிம்சை பண்றதுனால இத வந்து சாஸ்திரம் ஒத்துக்காதே. அதனால இப்ப வந்து என்ன எடுத்து, ஒரு பக்கம் அஹிம்சியா சர்வாபூதானின்னு சாஸ்திரம், இன்னொரு பக்கம் அக்னிஹோமியம் பசுமான பேதன்னு இன்னொரு சாஸ்திரம். ரெண்டு சாஸ்திரங்கள், ரெண்டு சாஸ்திரங்கள். இன்றையே பண்ணக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். அக்னிஹோமி யாகத்துல ஒரு ஆட்டை வெட்டி யாகம் பண்ணு அப்படின்னு சொல்ற இன்னொரு சாஸ்திரம். இத ரெண்டு சாஸ்திரத்துக்கும் விரோதம் வருதே. விரோதம் வர்றதுனால அதுக்கு எப்படி சமாதானம் சொல்றது அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு சாங்கியம் என்ன சொல்றாருனாக்க, இதான் கிரமம். இது வேற அது வேற, இது வேற இது வேற. நான் சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு பண்றையோ இல்லையோ அது யாகம், அது சொர்க்க பலனா அனுபவிச்சுட்டேன். அதே ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது அதுக்கு விரோதமா இந்த ஆட்டை அடிச்சு நீ ஹிம்சை பண்ணிட்ட. ஆட்டடிச்சு ஹிம்சை பண்ணினால இந்த அது ஹிம்சையா போயிடுத்து. அதோட பலன் தான் இத மாதிரி தானியங்களா பிறக்கிற. இது சாங்கியன் சொல்ற வழி. இத வந்து மீமாம்சகால் ஒத்துக்க மாட்டேன்ற. மீமாம்சகால் என்ன சொல்றா, இது தப்பு. சாங்கியன் சொல்றது தப்பு. இது ரெண்டு விதமா பாருங்க. உத்சர்காபவாத நியாயம் அப்படின்னு பேர். உத்சர்கன்னா பொதுவானதுன்னு அர்த்தம், அபவாதம்னா விதிவிலக்குன்னு அர்த்தம். பொதுவாக இத பண்ணக்கூடாது. வந்து இப்போ இதெல்லாம் இருக்கு பாருங்க, சோத்திர பாடம் சொல்லலாமா கூட. சில சோத்திர பாடம் எப்பொழுதும் சொல்லலாம், பெருமாளை தியானிச்சுட்டே இருக்கலாம், எப்பொழுதும் பெருமாளை தியானிக்கலாம். ஆனா ஸ்தோத்திர பாடலாம் சொல்லலாம் பொதுவா. ஆனால் ஒருத்தனுக்கு ஆசோசம் வந்துடுத்து, விருத்தியோ க்ஷயமோ தீட்டு வந்துடுத்து, விருத்தியோ க்ஷயமோ தீட்டு வந்துடுத்துனாக்கா அப்ப இந்த ஸ்தோத்திர பாடலாம் சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. சந்தியாவந்தனம் மாத்திரம் பண்ணிடணும். அது கூட பிராணாயாமம் பண்ணச்சே மனசுல கூட நான் இது மந்திரத்தை நினைக்க கூடாதான். பிராணாயாமம் பண்ணச்சே மனசுனாலதான் ஓம்போகு ஓம்போகான்ட்டு மந்திரங்களை ஸ்மரிக்கணும். ஆனா அது அந்த மாதிரி கூட ஸ்மரிக்க கூடாதுன்னு சுவாமி எழுதியிருக்க. பிராணாயாமம் பண்ணச்சு மனசுனால கூட மந்திரத்தை ஸ்மரிக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு கிரமம். அதனால இப்ப பாருங்க, பொதுவா ஸ்தோத்திர பாடம் வேதம்லாம் எப்பொழுது வேதத்தை எப்ப வேணாலும் சுத்தமா இருந்தா பண்ணிட்டு இருக்கலாம். பாராயணம் பண்ணலாம், சோதர பாட பாராயணம் பண்ணலாம், முதல் ஜபம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒருத்தனுக்கு விருத்தி வந்துடுத்து, குழந்தை பிறந்துடுத்து, அதனால தீட்டு வந்துடுத்து, அல்லது இன்னொருத்தருக்கு விபரீதமா ஏதோ தீட்டு வந்துடுத்து, இத மாதிரி சமயத்துல இதெல்லாம் சொல்லக்கூடாது. இவ்வளோ எப்பொழுதும் சொல்லலாம் அப்படின்றது பொதுவானது. ஆனால் இந்த மாதிரி தீட்டு எல்லாம் வந்துடுத்துன்னா சொல்லக்கூடாது அப்படின்றது அப்பவாதம், விதி விளக்கு. அந்த மாதிரி பொதுவா இம்சை பண்ணக்கூடாது. ஆனால் யாகம் சொல்லி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாகம் சொல்லி எடுத்ததுனாக்க அதை பண்ணிதான் ஆகணும். யாகம் சொல்லி எடுத்ததுனாக்க அதான் வேதம் சொல்றது, யாகத்துக்கு பண்ணிதான் ஆகணும்னு. அது பண்ணா தப்பு கிடையாது, அது தப்பே கிடையாது, அதனால அதை பண்ணலாம் அப்படின்னுட்டு பாட்டமி மாம்சகர் சொல்ற. அதே பிரபாகர மீமாம்சகன் வேற மாதிரி சொல்றான், இதையே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். அவன் தான் சொல்றான், யாகத்துக்கோசரம் பண்ணினா தப்பு இல்ல, ஆசைப்பட்டு பண்ணாதான் தப்பு அப்படின்னு சொல்றான். அதாவது யாகத்துக்கோசரம் தான் வெட்டுறது, சொர்க்கத்துக்கோசரம் வெட்டல, யாகத்தை பூர்த்தி பண்ணணும், அதோட பலன் சொர்க்கத்துக்கு. அதனால யாகத்துக்கோசரம் பண்ணா அதுக்கு பேர் கிரத்வர்த்தம்னு பேரு. கிரத்துவம்னா யாகம், யாகத்துக்கோசரம் பண்ணாக்க அது கிரத்வர்த்தம். யாகத்துக்கோசரம் பண்ணல, ராகத்தினால பண்ணினாக்க, ராகம்னா ஆசை, ஆசையினால பண்ணினாதான் தப்பு. ஆனா கிரத்வர்த்தமா பண்ணா தப்பு கிடையாது, இங்க கிரத்வர்த்தமா தான் பண்றான். யாகத்தை யாகம் அந்த ஆட்டை வெட்டாம யாகமானது பூர்த்தி ஆகாது. எது எது இல்லைன்னு யாகம் பூர்த்தியே ஆகாதோ அதுக்கு பேரு வந்து கிரத்வர்த்தம்னு பேரு, அதுக்கு பேரு கிரத்வர்த்தம் அப்படின்னு அதுக்கு பேரு. இப்போ இவன் யாகம் பண்ணச்ச அந்த இது இருக்க பாருங்க, என்ன சொன்னோம், ஆடு, ஆடு வெட்டுறதுன்றது, அத கணக்க வெட்டல, யாகம் பண்ண அதை வெட்டி யாகம் பண்ணலைன்னாக்க அப்போ யாகமானது பலத்தை அடையே அடையாது, யாகம் பூர்த்தி ஆகாது. அதனால அது பண்றாது, அதனால பண்றதுனால இது தோஷம் கிடையாது அப்படின்னுட்டு பிரபாகர மீமாம்சகன் சொல்றான். அதுவும் தப்பு அப்படின்னு சொல்றா. இப்ப ஏன் தப்பு அப்படின்னாக்க, இது வந்து நீ என்ன யாகத்தை யாகத்துக்கோசரம் தான் நீ பண்றேன்னு சொன்னா கூட பலிதம் எது, சொர்க்கோன்ற பலம் தான் அடைய போறோம், சொர்க்கோன்ற பலத்தை தான் நம்ம அடைய போறோம். அதனால இது வந்து அந்த சமாதானம் ஒத்துக்க முடியாது. அப்ப சொர்க்கத்துக்கோசரம் தானே பண்றான், அது ஆசைப்பட்டு தானே பண்றான், ஆசைப்பட்டு பண்றதுனால விரோதமா தான் போவோம். ஆனால் பாடமீன வம்சம் உசர்கா பாத நியாயத்தை ஒத்துட்டுருக்கான். அதாவது சாமானிய விதி, விசேஷ விதி, சாமானிய விதிக்கு முன்னாடி விசேஷ விதி நிச்சயம். பொதுவான தர்மம், பொதுவான தர்மம் இது வந்து ஒன்வே டிராபிக், இனி வந்து கிழக்குல இருந்து மேற்க மேற்கே இருந்து கிழக்க போகிறோம், ஆனால் கிழக்கே இருந்து மேற்க வரக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. ஆனா பிரைம் மினிஸ்டர் வந்தானா அவன் இஷ்டத்துக்கு நேரம் போகலாம், அவனுக்கு தோஷம் இல்லை, மந்திரிக்கு அது இது இல்ல, அது விதி விளக்கு. அந்த மாதிரி பொதுவான விஷயம் இது, எது அஹிம்சா சர்வா பூதானி அப்படின்னா பொதுவான விஷயம், பொதுவாக ஹிம்சா பண்ணக்கூடாது. ஆனால் விசேஷமானது யாகத்துல சொல்லப்பட்டது அப்படின்னுட்டு பாட்டமி மாம்சகன் சொல்லலாம். அத வந்து இவர் ஒத்துண்டுட்டார், சங்கராச்சாரியர் அதை ஒத்துண்டு அங்கீகரிக்கிறார். ஆனால் நம்ம சூத்திரகாரருடைய திருவுள்ளமாக எம்பெருமானார் என்ன பார்க்கிறாங்க, யாகத்துல இத மாதிரி இந்த பசுவை ஆட்ட வெட்டுறதுன்றது பாருங்க, அது ஹிம்சையே கிடையாது, அது ஹிம்சையே கிடையாது. ஏன் ஹிம்சையே கிடையாது அப்படின்னாக்க, அதாவது கத்தியை கொண்டு வெட்டுறதுன்றது ரெண்டு விதமானது இருக்கு. ஒண்ணு இந்த மாதிரி ஒத்தனை கொல்லணும், ஒத்தனுக்கு கெடுதல் உண்டாக்கணும் அப்படின்னு அடிக்கிறது இருக்குதே, இது ஒரு ஹிம்சை கத்தியால வெட்டுறது அப்படின்லாம். இன்னொன்னு ஒண்ணும் ஒரு வைத்தியம் என்ன பண்றான்னாக்கா சஸ்திர சிகிச்சை பண்றான். இந்த சஸ்திர சிகிச்சை அதாவது என்ன சொல்றது, அது அறுவை சிகிச்சை, அது சர்ஜன் சர்ஜரி, அது வந்து அவன் கத்தியால தான் வெட்டுறான். எனக்கு பண்ணினா எத்தனையோ பேருக்கு பண்ணிட்டு இருக்க, இப்ப அதை பண்ணினாக்க அதோட பலன் என்ன, அதோட பலன் என்ன அப்படின்னாக்க தற்காலிக துக்கம் இருக்கு, ஆனால் நிரந்தர சுகம் இருக்கும். ஏன் உசுர காப்பாத்துறான், ஒரு வைத்தியம் எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றேன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணினா என்னென்னவோ பண்ணினா இதனால பண்ணது எனக்கு வலி இருந்தது, இனி கூட வலிக்கிறது, இப்ப ஒரு வாரமா வழியே இருமல் இருக்கு, இருமண்டே இருக்க செஸ்ட் பெயின் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த வழி எல்லாம் இருந்தா கூட என் உசுருன்றது நின்றுருக்கா இல்லையா, அதான் அவன் பண்றான். அதனால அவன் பண்றது கத்தியாலதான் வெட்டியிருக்கான், எனக்கு கீறியிருக்கான், என்னென்ன பண்ணிருக்கான், தையல் போட்டா எல்லாம் எல்லா வழியும் இருந்திருக்கு. ஆனாலும் கூட அது தாற்காலிக துக்கம், நிரந்தர சுகம், தாற்காலிக துக்கம் நிரந்தர சுகம் அது. அதனால அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த ஆட்டுக்கு நாம பண்றது. இந்த ஆட்டை வெட்டி யாகம்லாம் பண்ணினோம்னாக்க அங்க வாக்கியம் சொல்றது, நத்துவம் ரிஷ்யசே, நீ கொல்லப்படுவதில்லை, நீ ஹிம்சிக்கப்படுவதில்லை, வேற என்ன ஆகுது, உனக்கு சொர்க்கமே கிடைக்கிறது, உனக்கு சொர்ணமயமான உடம்பு கிடைக்கிறது, புண்ணியாத்மாக்கள்லாம் எந்த மார்க்கமா போவாளோ அந்த மார்க்கத்துல நீ போற, நீ சொர்க்கத்தை போய் ஆனந்தமா அனுபவிக்கிற அப்படின்னுட்டு இங்க ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதி சொல்றது. அப்படி ஸ்ருதி சொல்றதுனால இந்த ஸ்ருதியே நமக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. யாகத்துல இந்த ஆடானது வெட்டப்படுகிறது, ஆனால் அது ஹிம்சிக்கப்படுவதில்லை, ஹிம்சிக்கப்படுவதில்லை. சரி, ஹிம்சிக்கப்படுவதில்லை அப்படின்னாக்க அப்ப வெட்டமே அப்படின்னா அது வைத்தியன் பண்ற மாதிரி, ஒரு வைத்தியன் பண்ற மாதிரிதான் அது. வைத்தியன் பண்ற மாதிரி பண்றதுனால அதுக்கு நிரந்தரமான சுகம், தாக்காலிகமான துக்கம், அதனால அது தோஷம் இல்லை. அதனாலதான் ஹிம்சா லட்சணம் என்ன, ஹிம்சா லட்சணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு ரொம்ப அழகா விசாரணா பண்றா. அதுல அப்பைய தீட்சிதரே பண்றிருக்க, பாத நட்சத்திரமாலான்றது நம்மள கண்ணனம் பண்றதுக்கு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை சொல்ற. அதுக்கு உபனிஷத் பாஷகாரர் ரொம்ப அற்புதமா சமாதானம் சாதிச்சிருக்க. சாதிக்கும் பொழுது தேக வியோக வியாபாரோ ஹிம்சா அப்படின்னு சொல்ற, உடம்ப இந்த ஆத்மாவிட்ட உடம்ப பிரிச்சுடுறது இருக்கு பாருங்க, அதுதான் ஹிம்சை அப்படின்னு சொன்னான். அது கிடையாது, அது உண்டு ஹிம்சை கிடையாது. படுத்தி எடுக்கிறது ஒரு குழந்தை, குழந்தைக்கு என்ன தெரியும், அதையே நம்ம என்ன சொல்றோம், என்ன ஹிம்சப்படுத்துறது இந்த பொண்ணு, இந்த குழந்தை என்ன படுத்துறது, ஹிம்சப்படுத்துறது அப்படின்றோம். வெறும் படுத்தியா கூட ஏதாவது தொண்ணூத்தம் பேசிட்டே இருக்கான், அப்ப கூட நமக்கு ஹிம்சை அப்படின்னு நாம சொல்லிடுறோம். அதே மாதிரி ஒத்தன் அடிக்கிறான், அதுக்கு ஹிம்சை அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால இந்த ஹிம்சை என்ன சொல்றது, அதனால தேக வியோக வியாபாரம் ஹிம்சை இல்லை, இல்ல மரணானுகூல வியாபார ஹிம்சை, மரணானுகூல வியாபார ஹிம்சைன்னு சொல்றோம். மரணத்துக்கு அனுகூலமான வியாபாரம் தான் ஹிம்சை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், அதுவும் தவறு அப்படின்னு விட்டா. ஏன் அப்படின்னாக்க, ஒருத்தன் கிணறு வெட்டுறான், கிணறு வெட்டுறது எதுக்கு அவசரம், எல்லாரும் தீர்த்தம் சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு விட்டுது. ஆனா ஒருத்தன் தவறி விழுந்தாரு போயிட்டான், தவறி விழுந்து போயிட்டான்னாக்க உண்மையிலேயே மரணான்னு கூட வியாபாரம் பண்ணாது, மரணத்துக்கோசம் அவன் பண்ணல யாருக்கும் அந்த கிணறு வெட்டினதுன்றது. ஆனா என்னது அது நல்லதுக்கோசம்தான் பண்ணினது, விழுந்தது அவன் தவறு, அதனால அதுவும் இன்ச கிடையாது. அதனால மரணம் உத்தேசிக்க வியாபாரமா இருக்கலாமே, மரணத்தை உத்தேசிச்சு வியாபாரம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கூட தவறு தான், அதெல்லாம் கூட தவறு அப்படின்னு சொல்லிட்டு உடன் பாஷகர் என்ன பண்ற, பலவத அனிஷ்ட அனுபந்த அனுபந்தித்வே சுத்தி தத்தித அஜனகத்துவம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. தமிழ் சொன்னா இப்ப சொன்னது அர்த்தம் தான், அதாவது நான் ஒருத்தரை படுத்துறேன், ஒருத்தரை ஹிந்து பண்ணிட்டே இருக்கேன், யாரையாவது ஒருத்தர் வெஸ்டே இருக்கேன், வெய்யத்தை எனக்கு நான் ஒரு சேடிச்சுட்டு அவர் கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படணும், அதுக்கோசரம் நான் வெய்யறேன். இப்ப நான் வெய்யறேன், அவர் கஷ்டப்படுற அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறனோ இல்லையோ, இப்போ இதனால எனக்கு என்ன சுகம் வருது அப்படின்னா ஒரு அல்ப சந்தோஷம் வரும், பாடி அவரை படிச்சுட்டேன், அவரை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு எனக்கு அல்ப சந்தோஷம் வருது. இந்த அல்ப சந்தோஷம் பின்னாடி என்ன பண்ண தெரியுமா இல்லையோ, அது அந்த அல்ப சந்தோஷத்தை காட்டிலும் அதிக துக்கத்தை எனக்கு கொடுக்கும். ஏன்னா அவர் சபித்த, அவர் சபித்த, நான் யார வெய்யறனோ அவர் என்ன வந்து எப்படி சபிப்பேன், நான் வந்து பேசாம போயிட்டு இருக்கேன், என்னை படுத்தி எடுக்கிறாணி, என்னை படுத்தி எடுக்கிறாணி அப்படின்னு அவர் சபித்தார் இல்லையோ, அந்த சாபத்துக்கே என்னை எப்படி தள்ளும், என்னை எப்படி தள்ளும், நாகத்துல போய் என்ன கொண்டு போய் விடும். அதனால ஹிம்சை என்ன இதுதான் லட்சணம், நான் வந்து அல்ப சுகத்தை அனுபவிச்சுட்டு நிரந்தர துக்கத்தை எனக்கு கொடுக்கறத பாருங்க, அந்த அந்த வியாபாரம் தான் ஹிம்சை அப்படின்னு உபநிடத பாஷகாரர் பாதிக்கிறார். அதனால யாரையுமே துச்சமா பேசாதீங்கோ, யாரையுமே ஹிம்சப்படுத்தாதீங்கோ, மனசுனாலையும் ஹிம்ச பண்ணக்கூடாது, உடம்புனாலையும் ஹிம்ச பண்ணக்கூடாது, அர்த்தத்தினாலையும் ஹிம்ச பண்ணக்கூடாது, எந்த விளையத்திலையும் ஹிம்ச பண்ணக்கூடாது. படுத்தி படுத்தி எடுத்தாக்கா அவன் வந்து நம்ம அல்ப சுகம்தான் அனுபவிப்போம், ஆனால் நிரந்தரமான துக்கத்தான் அவன் அனுபவிப்போம், இதுதான் ஹிம்சைங்கிறது. இப்ப பாருங்க, யாகம் பண்ணினா, யாகம் பண்ணினாக்க ஒரு ஆட்டை வெட்டுறான், ஆடு அதுக்கு மரணம் தான் வர்றது வாஸ்தவம், ஆனால் மரணம் வந்தாலும் அது என்ன அடையிறது, சொர்க்கத்தை அடையிறது. அது சொர்க்கத்தை அடையிறதுனால இந்த வந்து இந்த யாகத்தோட பலன் அந்த ஆட்டுக்கும் சொர்க்கம் கிடைக்கிறது, யாகத்தை ஆட்டிச்ச யஜமானனுக்கும் சொர்க்கம் கிடைக்கிறது. அதனால இது வந்து ஹிம்சை இல்லை, அதுக்கு அபியுதயம் தான், வசந்த பழத்தை கொடுக்கறது, அதுக்கு வசந்த பழம் கொடுக்கறதுனால ஒரு வைத்தியம் பண்ற மாதிரிதான் இது. அதனால ஹிம்சையே இல்லாத விஷயத்துல ஹிம்சை உண்டா, எங்க வந்துட்டோ, அதனாலதான் நீ வந்து ஒரு செடியா பிறக்கிற, மரமா பிறக்கிற அப்படின்னு சாயங்கம் சொன்னாலும் அதுவே தவறு. ஏன்னா ஹிம்சை இல்லாத விஷயத்துல ஹிம்சை நீ விசாரணை பண்ணணும், அது வேண்டவே வேண்டாமே. அப்ப சார்வாகன் கேக்குறான் லோகாயுதிகன், சரி இது ஹிம்சையே இல்லைன்னு தெரிஞ்சியோ, ஒரு ஆட்டை வெட்டி போட்டா ஆடே சொர்க்கத்தை அடைய தோன்றியோ, அப்ப உங்க அப்பாவை வெட்டி போடும், உங்க அப்பனும் போகட்டும் சொர்க்கத்துக்கு போட்டோம், நிச்சயமா வெட்டி போடுவோம். ஆனா அந்த வேதம் அந்த மாதிரி சொல்லித்தன்னாக்கா, வேதம் அந்த மாதிரி சொல்லித்தன்னாக்க நாங்க போடுவோம். பத்தாவது அத்தியாயத்துல மீமாம்சையில பத்தாவது அத்தியாயத்துல அஸ்தி யஜ்யம்னு ஒண்ணு பேரு, அஸ்தி யஜ்யம்னு அஸ்தினாக எலும்பு, யஜ்யம்னே பேரு அந்த யாகம், சர்வசார யாகம் பேரு. அந்த யாகம் பண்ற சமயத்துல ஒரு கட்டத்துல யஜமானனே என்ன பண்ணணும்னாக்க, தன்னுடைய ரித்துக்குகளை பார்த்து நீங்க யாகத்தெல்லாம் பூர்த்தி பண்ணி வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாக குண்டா இருக்கு பாருங்க, ஆனால் தெரிச்சு இருக்கும், அதுல இறங்கிடணும், எதமானே இறங்கிடணும், அத மாதிரி இருக்கு, எதமானே இறங்கிடுவான், அவன் பண்றவன் அப்படி பண்ணிடுவான், அது இது வேறவே சொல்றாரு யாகம். அது அஸ்தியம்னே பேரு. இத வந்து சரணாகதி கூட இதெல்லாம் உதாரிக்கிறார். ஆனா போகட்டும், இந்த மாதிரி இருக்கு. அத மாதிரி வேதமையே சொல்லித்துனாக்க அப்போ அத அங்கீகரிச்சுதான் ஆகணும். வேதம் கணக்க உங்க அப்பாவை வெட்டி போடு, உங்க அப்பாவை வெட்டி போட்டாக்க அப்பாவும் சொர்க்கத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லித்து நினைச்சுக்கோங்க. நாங்க அதை பண்ணிடுவோம். ஆனா வேதம் சொல்லல. வேதம் அதே அஸ்தி யஜ்யத்தை சொல்லித்து சர்வசார யாகத்தை சொல்றது. அதனால அதை பட்டு போகலாம். இந்த மாதிரி இல்ல. ஆகையினால இப்போ சாங்கியன் என்ன கேட்டா, இந்த மாதிரியாக லோகத்துல நம்ம நிறைய தப்பு பண்றோம், யாகத்திலையும் தப்பு பண்றோம். அந்த யாகத்துல ஒரு ஆட்டை வெட்டி யாகம் பண்றதுனால ஆடுக்கு ஹிம்சை வருது. அந்த ஹிம்சை வந்துடவே அது பரிகாரமே இல்ல. அதுக்கு அந்த பரிகாரம்ன்றது எது அப்படின்னாக்க, இந்த மாதிரி தாவரங்களா மாறுறதுதான், செடி கொடிகளா மாறிடுறது. இப்படின்னு சாங்கியன் சொன்னான். அதான் இப்ப தவறு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு தவறு அப்படின்னு சொல்ற அது கிடையாது. இங்க ஹிம்சையே கிடையாது. ஏன்னா மனுஸ்மிருதியில தஸ்மாத் யஜ்ஞே வதோ அவதஹ அப்படின்னு சொல்லி போயிட்டார் மனுஸ்மிருதி. மனு சொல்லும் பொழுது தஸ்மாத் ஆகையினால, எதனாலன்னா இந்த காரணத்தினால வேறமே சொல்றதுனால, யஜ்ஞே யாகத்துல வதஹ அவதஹ, வதம் கூட அவதம்தான், அவதமே இல்லை. லோக திருஷ்டியா நீங்க அத வதம் நினைக்கிறீங்க, ஆனால் வேத திருஷ்டியா அது வதமே கிடையாது, கொலைன்றதே கிடையாது. இத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். லோகத்துல நம்ம என்ன, இப்ப லோகத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமைனா நித்தியப்படி வாக்கிங் போறேன், ஞாயிற்றுக்கிழமை வாக்கிங் போற சமயத்துல காத்தா எந்த பக்கம் பார்த்தாலும் பாவம் ஆடு வந்து தொங்கிட்டு இருக்கு, அதெல்லாம் வெட்டி வெட்டி அதை இருக்கா. இது வந்து பெருமாள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆகாரத்தை கொடுத்துட்டு போயிட்டோம். அதனால நம்ம எதையும் தோஷமே சொல்லக்கூடாது. இன்னொருத்தருடைய ஆகாரத்தை தூஷிக்கவே கூடாது. தூஷிச்சோம்னாக்கா மகா பாபம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாப்பிடுற விதம். எங்க மாதா மகன் அமசெஞ்சாகும், குழம்பு சாதம் கரவதெல்லாம் சாதிச்சோம்னாக்கா குழம்பு சாதத்தை தனியே அமசைவர் சுவாமி. எங்க மாதாமகன் பெரிய மாதாமனும் சரி, சின்ன மாதாமனும் சரி, அதாவது எங்க தாயாருடைய பெரிய தோப்பனார், சின்ன சாட்சா தோப்பனார் இவெல்லாம் அமசைத்து அந்த கரமத்தை தனியா சாப்பிடுவான், பிரசாதத்தை தனியா சாப்பிடுவான். ஏன் அப்படின்னாக்கா அது ரெண்டு தொட்டு சாப்பிடறது நல்லா இருந்தா கூட இதனுடைய ருச்சி போயிடும், அதனுடைய ருச்சி தனி, இந்த ருச்சி தனியா சாப்பிடணும், அந்த ருச்சியை தனியா அனுபவிக்கணும்னு. அது ஒரு ரசம். இன்னொரு தனிமன்ற ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடுவார். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ருச்சி. அதனால இத மாதிரி தூஷிக்க கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். அதனால இப்ப வந்து அந்த ஆட்டை லோகத்துல என்ன ஆகுது, ஆடு மாடு கோழி இந்த மாதிரி மிருகங்கள்லாம் சாப்பிடறதுக்கோசரம் தான் இருக்குன்னு சில ஜென்மாக்கள் அவன் திருப்தியா அத வந்து சாப்பிடுறா, அத பண்ணி பண்ணி சாப்பிடுறா. என்ன அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு பிராமணன் ஆடை வெட்டுறானாக்கா அவன் சாப்பிடறதுக்கோசரம் இல்ல, வேதம் சொல்லித்துன்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் அவன் பண்றான். வேதம் சொல்றது, அது வேதம் என்ன சொல்றதோ அதை அனுப்பிக்க வேண்டியது பிராமண க்ஷத்ரிய வைஷ்யா இவாருடைய கர்த்தவியம். அதனால அந்த அனுஷ்டானத்துக்கோசரம் தான் நம்ம பண்றமே தவிர்த்து ஒரு ஐச்சிகமா பண்ணல. நான் வந்து மாட்டை சாப்பிடணும் ஆட்டை சாப்பிடணும் அதுக்கெல்லாம் நாம பண்ணல. நாம பண்றது வேதம் சொல்லிடுத்துன்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் தான் பண்ணிட்டோம். ஆகையினால இந்த மாதிரி தோஷமே அற்றது, இது தோஷமற்றது அது. ஆகையினால இப்ப பிறக்கிறான் அப்படின்னாக்க கர்மாவே இல்லை இங்க. ஏன்னா நான் வந்து யாகம் பண்ணினேன், யாகம் பண்ணது அது கர்மம், அது ஹிம்சை இல்லை. ஹிம்சை இல்லாததுனால நான் எதுக்கு செடியா பிறக்கணும், நான் எதுக்கு தானியமா பிறக்கணும், நான் எதுவும் தானியமா பிறக்க வேண்டாம், எதுவுமே எனக்கு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எந்த பாபமும் நான் பண்ணல. இருக்கு அந்த பாபங்கள்லாம் எப்ப வரும், தாயாருடைய கர்ப்பத்துல போய் நான் பிறக்கணும், அந்த பிறந்த உடனேதான் நான் பாபத்தெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிப்பேன், புண்ணிய பாப ரூப கர்மாக்களை அனுபவிக்கிறதுன்றது அப்பதான், அதுக்கு முன்னாடி கிடையாது. ஆகையினால இப்ப தானியங்களாக இவன் பிறக்கிறான் அப்படின்னு விரிகி அவ ஓடதைய வனஸ்பதி ஓடதையாக திறமாட ஜாயந்தே அப்படின்னு இருக்கு அப்படின்னாக்க வாஸ்தவம் ஜாயந்தேன்னு என்ன அர்த்தம், அதுல பிறக்கிறானா பிறக்கிறான்னு அர்த்தம் இல்ல, அதுல ஒட்டின் இருக்கான்னு அர்த்தம். இதுக்கு அழகான ஒரு உதாரணம் இருக்கு. இதுக்கு ஏன் அப்படின்னா, இவன் தானியங்கள்லாம் பிறக்கிறானோ இல்லையோ, பிறந்த உடனே அத ஒரு புருஷன் சாப்பிடுறான் ஸ்திரி சாப்பிடுறான், இவெல்லாம் சாப்பிடுற சமயத்துல புருஷன் சாப்பிடுச்சு அது ரேட்டஸா மாறுறது, வீரியமா மாறுறது, ஸ்திரீகள் சாப்பிடுச்சு சுக்கரமா மாறுறதுன்னா. இப்ப ஒருத்தன் சாப்பிட்டான், புருஷன் சாப்பிட்ட உடனே அந்த தானியங்கள் அத்தனையும் எத்தனை ஜீவராசிகள் ஒட்டின் இருக்கு, அத்தனையும் சாப்பிடறானோ இல்லையோ, அப்ப சாப்பிட்டானாக்க ரேட்டஸ் தான் மாறிடுறானோ இல்லையோ, மாறிட்டானாக்க இப்ப அந்த உடம்புல தான் இருக்கான், எந்த புருஷன் சாப்பிட்டானோ அந்த புருஷன் உடம்புல இருக்கான், அந்த தானியத்துல இருந்த புருஷன் இருக்கான். அப்படின்னாக்க அந்த தானியத்துல ஒட்டின் இருந்தான புருஷன் அவன் உடம்பா, இந்த உடம்பு அவன் உடம்பு இல்லையே, மேலே அவனோ உடம்பு, அவன் பசி எடுக்கிறது, பசி எடுக்கவே அவன் அதை சாப்பிட்டான், பிரசாதம் பண்ணி சாய்க்கிறா அதை அவன் சாப்பிட்டான், சாப்பிட்ட உடனே அவன் ரேசஸ்தா மாறினா. அப்படி மாறுற சமயத்துல அவன் அதுக்கு உடம்பு அவனுக்கு உடம்பு ஆகாது, என் உடம்பு என் உடம்புல ரேசஸ் உண்டாச்சுனாக்க இந்த ரேசஸ் இருக்கக்கூடிய ஜீவனுடைய உடம்பு என் உடம்பு இல்ல, என் உடம்பு இது, இந்த உடம்புல நான் எவ்வளவு நாள் இருக்கணும் அவ்வளவு நாள் இந்த உடம்பு எனக்கு தான் சொந்தம், நான் தான் அதுக்கு சர்வாத்மனா சுவாமி ஆத்மா, மீதி எல்லாரும் அனுபவிக்கிறதுன்றது இதை நான் உபயோகப்படுத்தி பாதையை தவிர்த்து என் உடம்பு அவ உடம்பு ஆகாதே, என் கிரகணிக்கு இந்த உடம்புன்றது உபகரணமா இருக்கு, என் குழந்தைகளுக்கு என் உடம்பு உபகரணமா இருக்கு, அத மாதிரிதான் இந்த ரேசஸும். அதனால இந்த மாதிரி உடம்புன்றது கிடையாது, என பாவமே இல்லையே, பாவமே இல்லை இந்த இடத்துல, பாவங்கள்லாம் வேலை செய்யல, எப்ப வேலை செய்யணும், கர்ப்பத்துல போய் குழந்தையா பிறந்தவனதான், எப்ப பிறக்கிறானோ இந்த பூமியில அப்பதான் அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது புண்ணியபாப ரூப கர்மாக்கள். அதனால இவன் பிறக்கிறான் அப்படிங்கறது தப்பு, பிறப்புன்றதே கிடையாது, இந்த இடத்துல எல்லாம் முக்கியார்த்தம் கிடையாது அப்படின்னு இந்த அதிகரணத்துல சொல்ல போறது. அதனால அந்யாதிஷ்டாதிகரணம்னு இதுக்கு பேரு, அந்யாதிஷ்டிதாதிகரணம். இதுல அபூர்வ விஷயங்கள் நிறைய விசாரம், 2 வருஷம் முன்னாடி கருணாகர சுவாமி சார் சொன்னார், அப்ப எங்கேயும் கொரோனான்றதுனால யாரையும் வர சொல்லல, 3 வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு 2 வருஷம் ஆயிடுச்சோ தெரியாது, 1.5 மணி நேரம் அடியன் இந்த சொலசு இந்த விஷயம் நடந்தது, அடியன் விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், கருணாகர சுவாமி நிறைய கேள்வி கேட்டார், அதனால ஏன் அப்படின்னாக்க அது அபூர்வமான விஷயங்கள் விளங்கினது. இத உபநிஷத் பாஷ்யக்காரன்னா எவ்வளவோ சமாதானம் சாதிச்சிருக்க, இந்த கேள்விகள்லாம் கேட்கணுண்டு, அபூர்வமான விஷயங்கள் விளங்கினது. அந்யாதிஷ்டாதிகரணம் பேரு, அசன் குரு பரம்பராயமாக நாளைக்கு அதிகரணம் தெரிவிக்கலாம் ஐயன்.